శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అసద్గురుపరంపరాయే నమః. నేత్య అధికరణం తదోకోధికరణం అది ముడిஞ்சு పెడుతు அந்த அதிகரணத்துல மூர்த்தன்ய நாடி வழியாகவே இவன் போகிறான் அப்படின்னு சொல்லி சித்தாந்தம் பண்ணிவிட்டார். இவன் வந்து என்ன சூக்ஷமா இருக்கும் பார்க்க முடியாது அப்படி இப்படின்னா கேள்வினா கிடையாது. சர்வேஸ்வரன் அந்தரியாமியா எழுந்துருடி பிரம்மத்துக்களை அனுகிரகித்து தன் சுரூபத்தை காமிச்சு இத மாதிரி வழியை காமிக்கிறான். இதனால எத்தனை விஷயங்கள் சொல்லப்படுது பாருங்க. அந்தரியாம்சம் ஹார்தம் அதே குகையில எழுந்துருளி நம்மளை அனுகிரகிக்கிறான். நம்ம சொல்ற சரீராத்ம பாவம் அதே மாதிரியாக பகவானுடைய பிரசாதம் இருந்தாதான் நமக்கு எதுவும் கிடைக்கும். அவன்தான் சித்தோபாயம். இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையும் அழக்க இந்த ரத்னத்தை சாச்சிட்டார். அதன் பிறகு ரஷ்மி சாராதிகரணம் அங்க ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல சூரிய ரஷ்மிகள் இருக்கு கொல்வியோ அதை பிடிச்சுட்டே இவன் வந்து போயிடுறானா மோட்சத்துக்கு போகச்ச சூரியனுடைய ரஷ்மிகள் அந்த ரஷ்மிகளை பிடிச்சுட்டே அவன் போகிறான் அப்படின்னுட்டு அங்க ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை வச்சுட்டு இப்ப விசாரம் ரஸ்மிபிஹி ஊர்த்வம் ஆக்கிரமதே அப்படின்னு ஏதையிரேவ ரஸ்மிபிஹி ஊர்த்வம் ஆக்கிரமதே அப்படின்னு வாக்கியம் ஏதையிரேவ ரஸ்மிபிஹி இந்த சூரிய ரஸ்மிகள் இருக்குதே கதிர்கள் சூரியனுடைய கதிர்கள் இருக்கு அவைகளினாலேயே இவன் ஊர்த்வம் மேல போயிட்டே இருக்கான். அதாவது என்ன அர்த்தம் மேலதான் இருக்கு பரமபதம் கீழெல்லாம் நரகலோகம் முதலானவைகள் தான் அதனால அந்த மேல போயிட்டு இருக்கான் கிளம்பி ரஷ்மிகளை வச்சுட்டு போறான் அப்படின்னு இருக்கு. இப்ப இங்க என்ன சந்தேகம் வந்துடுறது ரஷ்மிகளை வச்சுட்டு போறான்னு சொன்னாக்கா ராத்திரி வேளையில நாம சூரியனை பார்க்கறது இல்ல ராத்திரி வேளையில சூரியனை பார்க்காததுனால அப்ப ரஷ்மிகள் எப்படி இருக்கும். அதனால இந்த ரஷ்மிபிகின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் சர்வாத்மனா இதுவே சொல்லிடலாமா ரஷ்மியினாலதான் போவான் ரஷ்மிகளை கொண்டே போவான் நியமம் பண்ணலாமா இல்லாத போனாக்கா ரஷ்மிகளை கொண்டுன்னு சொல்ல வேண்டாம் அது சம்பவ பட்சம். பகல்ல போனாக்கா ரஷ்மிகளை கொண்டு போவான் ராத்திரியில பரவ போயிச்சாக்கா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ராத்திரியில கிடைக்காது இல்லையோ சூரியனே இருக்காது அப்படின்னு வச்சுட்டு இப்படியா அப்படியா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. பூர்வபக்ஷி சொல்றான் இது வந்து பகல்ல மாத்திரம்தான் சூரியன் இருக்கிறத நாம பார்க்கிறோம் ராத்திரியில சூரியனை பார்க்கறதே கிடையாது. தர்மி இருந்தாதான் தர்மம் இருக்கும். தர்மியே இல்லைன்னா தர்மம் எப்படி இருக்கும். தேவதத்தம் ஒருத்தன் இருந்தாத்தான் அவன் கற்பானவனா சோப்பானவனா அவன் ஹைட்டா இருப்பானா குள்ளமா இருப்பானா ஒசுரமா இருப்பானா குள்ளமா இருப்பானா அவன் பண்டிதனா பாமரனா இதெல்லாம் முதல்ல அவனுடைய தர்மி சுரூபம் தெரிஞ்சுக்கணும். தர்மி சுரூபம் தெரிஞ்சிருந்தாத்தான் தர்மஸ்வரூபமே வரும். தர்மி சுரூபமே இல்லையா இப்ப ஆதித்யனே இல்லையே ராத்திரி வயல சூரியன்றதே ஒருத்தன் இல்லையோ இல்லையோ சூரிய உதயமே கிடையாது ராத்திரியில சூரிய சாயங்காலமே சூரியன் அஸ்தமிச்சுடுறது. அப்ப ராத்திரி வேளையில சூரியனும் இல்லை அதனால் அவருடைய ரஷ்மியும் இல்லை அந்த ரஷ்மிகளும் இல்லை கிரணங்களும் இல்லை அதனால எப்படி அதை பிடிச்சிட்டு போக முடியும். அதனால இந்த வாக்கியம் சொல்றது உண்மை ஏதேரே வேதி வாக்கியே ஏதையிரேவ ரஸ்மிபிஹி ஊர்த்வம் ஆக்கிரமதே அப்படின்னு இருக்கு அது உண்மை. இந்த ரஷ்மிகள் இருக்குதே அவைகளை கொண்டுதான் இவன் மேல போறான் அப்படின்னு இருக்குது வார்த்தை வாக்கியம் இருக்கு. அந்த கிரணங்களை கொண்டு அவன் போவான் அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதெல்லாம் சம்பவபக்ஷம். சம்பவபக்ஷம்னாக்கா பகல்ல போனா அது சம்பவிக்கும், ராத்திரியில போனா அதெல்லாம் சம்பவிக்காது. ஏன்னா சூரியன் நீ ஒத்துக்கிற, நானும் ஒத்துக்கிறேன். அதனால அது இல்லை இருக்குன்னு உன்னால சாதிக்கவே முடியாது. அதனால இந்த கிரமம் தான் அது. இல்ல இல்ல ஏவகாரம் இருக்கு. ஏவகாரத்தினால உறுதிப்பட சொல்றதே உபநிடத் வாக்கியம், ரஷ்மிகளை கொண்டுதான் போவான் அப்படின்னு சொல்றதே. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீ சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா, இருக்கு ஏவகாரம். அந்த ஏவகாரத்தை எவ்வளவு சங்கோஜம் பண்ண, சப்தங்கள்லாம் என்னைக்கும் தாத்பரிய உபபத்தி இருந்தாத்தான், தாத்பரிய அனுபவத்தி வந்துருச்சுனாக்கா சப்தங்களுக்கு அர்த்தம்லாம் சங்கோஜம் பண்ணிடணும். உபபத்தி இருந்தாக்கா பூர்ணமா அர்த்தம் பண்ணிக்கலாம். இங்க ஏதையிறேவ அப்படின்னுட்டு ஏவகாரம் இருக்கிறது உண்மை. அப்ப அதை என்ன பண்ணணும், சங்கோஜம் பண்ணுங்கோ. சங்கோஜம்னா அர்த்தத்தை சுருக்குங்கோ. சர்வாத்மனா சொல்ல வேண்டாம். எப்ப சூரியன் உதிச்சு இருக்குதோ, எப்ப சூரியனுடைய கிரணங்கள்லாம் தெரியறதோ, அப்போ அந்த சூரிய கிரணங்களை பிடிச்சிருந்தே அவன் மேல போவான். அது இல்லைன்னாக்கா அது கிடையாது. அதனால என்ன எடுத்து, பகல்ல இவனுக்கு மரணம் சம்பவிச்சால் அப்ப சூரிய ரஷ்மியை கொண்டுதான் போவான், அந்த மாதிரி உறுதிப்பட சொல்லுங்க. அவ்வளவு தூரம் தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ராத்திரி பகல் எல்லா சமயத்திலையும் எப்ப போனாலும் இவன் அதை கொண்டுதான் போவான்னு சொல்ல வேண்டாம், அது கிடையாது. அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு பதில் சொல்றார் சுவாமி சூத்திரகாரருடைய திருவுள்ளம். அதை எம்பெருமானார் என்ன சாதிக்கிறார் பார்த்தோம். நீ சொல்றது தப்பு, இந்த ரஷ்மிகளை சூரிய ரஷ்மிகளை கொண்டுதான் இவன் போவான். அழகான உதாரணம் சொல்றார் சுவாமி. இது என்னதுன்னா கோடை காலம் இருக்கு. நமக்கு இப்போ சம்மர், கோடை காலத்துல நாம் இருக்கோம். இந்த கோடை காலத்துல என்ன ஆறுது அப்படின்னாக்கா வெயில் தாழல. இப்போ அரியன் வந்து காஞ்சிபுரம் வந்திருக்கேன், நேற்று திருப்பதி போனேன், இன்னைக்கு காஞ்சிபுரம் வந்துட்டேன், நாளைக்கு சிவஷ்டம் பெரியாண்டவனுடைய தௌஹித் பௌத்திரிக்கு கல்யாணம். ரெண்டு பக்கமும் அடியனுக்கு இது உண்டு, அதனால ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் கூட்டிருக்கேன். அதுக்கோசரம் அடியன் வந்து வந்திருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் எதுக்கு வந்தேன். அதனால இப்போ ஒரே எரியல், மத்தியானம் தாழலை. நான் பஸ்ல வரைச்சேன், இப்போ சீத்தாமட் இருக்கேன், கோயிலுக்கு போய் பிரமாணம் சேர்த்துருக்கேன், என்ன ஆயிருக்கு. ஆனால் அடைய நாத்து ரூம்ல அங்க பசங்கள்லாம் குழந்தைகள்லாம் இருக்கு, கத்தும் பேசும் ரூமுக்கு வந்துட்டேன், ஃபேனை போட்டு இருக்கேன், ஃபேன் காத்து அடிக்கிறது. ஆனால் எரியது, எரியது. இது பகல் காலம், ஏன் எரியணும், சூரியன் தான் அஸ்தமிச்சுட்டு தோல்வியோ. சூரியன் அஸ்தமிச்சுட்டா கூட அந்த சூரியனுடைய தாபம் ரஷ்மிகள்லாம் இருக்கு, அந்த சூடுதான் நம்ம மேல பட்டு இருக்கு. இல்லாத போனாக்க படுமா, இல்லைன்னா படாது. குளிர் காலத்துல வாராணசி போயிருந்தேன் மூணு வருஷம் முன்னாடி, 4 மணியோ 4:15 அஸ்தமிக்க ஆரம்பிச்சு 5 மணிக்கு இருட்டு போயிடும். 5 மணிக்கு இருட்டுனது கார்த்தா 7 மணிக்கு தான் வந்து லேசா வெளிச்சம் வருது. காரணம் அப்ப குளிர் காலம். இப்ப என்ன பகல் காலம், கோடைக்காலமா இருக்கு. கோடைக்காலமா இருக்கிறதுனால வெயில் தாழல. அதனால என்ன ஆகுதுன்னாக்கா சூரியனுடைய ரஷ்மியானது அதிகமா வியாபிச்சு இருக்குது. வியாபிச்சு இருக்கிறதுனாலதான் ராத்திரியில் அப்படி எரியறது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிறேன். அந்த ரஷ்மி இல்லைன்னாக்கா எப்படி எரியும், அதனுடைய பிரதாபம் இன்னும் நமக்கு தாக்குறதுன்னா அந்த ரஷ்மி இருக்குன்னா அர்த்தம், அது இருக்குன்னு தான் அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, இது ராத்திரி வேலை. சுவாமி தேசியன் அழகான ஒரு உதாரணம் காமிக்கிறார். பகல் வேலை, பகல் வேலையில நல்ல வெயில் காயிருக்கும், நம்ம வெளியில போயிட்டு இருக்கோம். வீதியில போயிட்டு இருக்கிற சமயத்துல வெயில் தாழ முடியாம ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தோடைய நிழல் ரொம்ப இருக்கு, அதுல போய் உட்காந்துருக்கும். அந்த நிழல்ல உட்காண்டா கூட நிழல தானே இருக்கும், சூரியன் மேல எங்கேயோ இருக்குது, மரத்தினுடைய நிழல் நன்னா இருக்கு. அப்ப எப்படி இருக்கணும், சூரியனுடைய தாப்பம் இருக்கே நமக்கு வராம தானே இருக்கணும், நம்ம நிழல தானே உட்காண்டிருக்கோம். நிழல்ல உட்காண்டிருக்கிற சமயத்துல கூட நமக்கு எரியறதுங்கிறோம், நிழல உட்காண்டிருக்கோம் என்னமா எரியறது, சூரியனுடைய கிரணங்கள் எவ்வளவு படுத்துறது அப்படின்னு சொல்றோம். சூரியனுடைய கிரணங்கள் எங்க இருக்கு, வீதியில தான் இருக்கு, மரத்தடியில இல்ல. அவன் சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா, ஆனால் மரத்தடியில நாம உட்கார்ந்துட்டா கூட அப்படி காயறது கொஞ்சம் எப்படி காயறது நமக்கு, வெயில் அப்படி படுத்துறது நம்மள, அந்த சமயத்துல நாம எப்படி இருக்கோம், அப்பவும் கிரணம் இருக்கு. அதனால இது ரெண்டு விஷயம், பகல் பகல்ல நிழல் மர நிழல், அந்த நிழல்ல உட்காந்துக்கிறோம் அப்பவும் வெயில் காயறது. அதே மாதிரி ராத்திரி, ராத்திரி இந்த கோடைக்காலம், ராத்திரி நம்ம உள்ள உட்காந்துருந்தா கூட அந்த ஆத்து உள்ள உட்காந்துருக்கேன், பேனை போட்டுன்னு உட்காந்துருக்கேன், அப்படியும் ஒரே எரியறது, அதனுடைய கிரணம் இருக்கா இல்லையா, நீ அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ. அதனால பகல்ல சூரிய ரசியம் பார்க்கணும், பகல்லையே இது இருக்கு, நிழல் இருக்கு, நிழல்ல உட்கார்ந்துட்டா கூட அந்த சூரிய ரசியங்களுடைய பிரதாபமானது நமக்கு தெரியுது. அதே மாதிரி ராத்திரி, ராத்திரியில கூட சூரியனுடைய பிரதாபம் நமக்கு தெரியுது, இந்த கோடைக்காலத்துல ரொம்ப எரியுது, படுத்துக்க முடியல, மாடியில போய் படுத்துக்கலாம் பார்த்தா சூடுத்து தப்பிக்கிறது அந்த தர மாடி தர, ஏன் சூரியனுடைய ரசனையானது அப்படி இருக்கு, அதனால அதனோட பிரதாபமானது நமக்கு நிறைய இருக்கு. அதனால அந்த சமயத்துல நீயும் அதை ஒத்துக்கணும், நிழல் இருந்தா கூட சூரியனுடைய தாபம் நம்மளை படுத்துறது, அந்த வெப்பம் இருக்கு பாருங்க அது நம்மளை படுத்துறது. பகல்ல நேரம் சூரியன் கீழே இருந்தோம்னாக்கா அப்படி காஞ்சி போடுது. அதே மாதிரியாக ராத்திரி காலத்திலையும் கோடை காலத்துல அப்படி எரியறது நமக்கு உடம்பு. இந்த மூணு சமயத்திலையும் சூரியனுடைய ரசியினால்தான் நமக்கு இது வருது, அதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரே ஒரு விசேஷம், பகல்ல இருக்கிற ரொம்ப எரியறது பகல்ல, ராத்திரியில கொஞ்சம் குறைவா, பகல்ல எவ்வளவு எரிஞ்சதோ அவ்வளவு எரிச்சல் இருக்காது, ராத்திரியில அவ்வளவு தாபம் இருக்காது, சூரியனுடைய கிரணங்களுடைய இது பிரதாபம்ன்றது இருக்கு, ஓரளவு இருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சர்வாத்தனா குறையல. அதனால சூரிய ரஸ்திங்கிறது எல்லா சமயத்திலையும் இருக்கு, பகல்ல இருக்கு, ராத்திரியில இருக்கு, அது மாதிரி நிழல்லையும் இருக்கு, பகல்லையே கூட நிழல் நடந்தோன்னு நமக்கு வருது. அதனால அது கொஞ்சம் குறைவா இருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லாமே தவிர்த்து சர்வாத்தனா இல்லையேன்னு சொல்ல முடியாது. உடனே அவன் வந்து என்ன கேட்கிறான், அப்படி பார்த்தேன்னாக்க இந்த இதுக்கு நீ பதில் சொல்லு, மழை பெய்யறது, மழை பெய்யற சமயத்துல ராத்திரியில ஜில்லுப்பு தான் இருக்குது, மழை பெய்யறது அந்த சமயத்துல ஜில்லுன்னு தான் இருக்கு, இதுவே இல்ல போதும் பத்துக்கிறோம், அப்ப எரிச்சலா இல்லையே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல அப்படின்னு நம்மளை பார்த்து அவன் கேள்வி கேட்கறான். அதற்கு பதில் வாஸ்தவம், ராத்திரி வேளையில பகல் மழை பெய்யற சமயத்துல ராத்திரியில நமக்கு ரஷ்மிகள்லாம் தெரியறது இல்லதான், உண்மைதான், அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு அவன் கேள்வி கேட்டான். அதுக்கு பதில் சொல்ல போறோம், என்ன பதில் சொல்றோம் அப்படின்னா, நான் பிரதிபந்தியா திருப்பி ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு நீ பதில் சொல், நீ கேட்டாம நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். பனிகாலம் வருது, பனிகாலத்துல வெயில்லாம் இருக்குது, வெயில் இருந்தா கூட நாம என்ன பண்றோம்னாக்க, அதாவது மார்கழி மாசம் தை மாசம்லாம் நல்ல குளிர். அதுவும் திருப்பதி எல்லாம் இருக்கவே முடியாது, கீழே வரும படுத்துக்க முடியாது, தரையே தொட முடியாது, ஜில்லுன்னு இருக்கும். வாராணசி போயிருந்தேன், அங்கெல்லாம் ரொம்ப படிச்சிருக்கு குளிர், நம்மளால தாழவே முடியாது, அவ்வளவு குளிர் இருக்கும். இப்ப அந்த சமயத்துல அது மழை கிடையாதப்போ சாயங்காலத்திலேயே ஜில்லுன்னு இருக்கும், பகல்லையும் ஜில்லுன்னு இருக்கு. நம்ம வந்து ஃபேன் எதுவும் வச்சுக்க வேண்டாம், அப்படின்னா கரண்ட் சார்ஜ் அதிகமே ஆகாது, ரொம்ப குறவா தான் ஆகும். ஏன்னாக்கா காயாது, வெயிலே காயாது, ஜில்லுன்னு இருக்கும். சால போதும் பிரச்சனை இருப்பேன், பகல்ல என்னால் தாழ முடியாது. இப்ப போன வாரம் பெருமாள் உற்சவம் நடந்ததே, இரண்டாம் நாள் உற்சவம் மூணாவது மழை நல்லா பிஞ்சுட்டு, அந்த உற்சவத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் மழை பெஞ்சது திருப்பதியில, சென்னை காஞ்சிபுரம் திருப்பதியில நல்ல மழை. மழை பெஞ்சதோ இல்லையோ ஜில்லுன்னு இருந்தது வெதரே, நல்ல ஜில்லுப்பு. அந்த சமயத்துல அதையனால படுத்துக்க முடியல கீழே பகல்ல தான். இப்ப அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன், அப்ப சூரியன் உதிக்கிறானா இல்லையா, சூரியன் இருக்கானா இல்லையா, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு நாம அவளை பார்த்து கேட்கிறோம் பூர்பக்ஷி. அதுக்கு பூர்பக்ஷி என்ன சொல்றான்னாக்கா, இருக்கு குறவா இருக்கு, சூரிய ரஷ்மியானது இருக்குது குறவாத்தான் இருக்கு, அதனாலதான் நமக்கு தெரியல ஜில்லு அதிகமா இருக்கு. அதே சமாதானம் தான் இங்கேயும், மழை பெய்யறது ராத்திரி வேலை சமயத்தெல்லாம் ஜில்லு அதிகமா இருக்குன்னா மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா, இத வந்து அப்போ சூரிய கிரணங்களுடைய நியூனத்தை குறவு அதிகமாயிருக்க மறைச்சுடும். இத துர்தினம் அப்படிங்கிறார், துர்தினம்னா சூரியன் தெரியாத நாள்னா துர்தினம், சூரியன் உதித்தாதான் அது காயறதோ லேசா காயறதோ நன்னா காயறதோ எப்படியா இருந்தாலும் சரி சூரியன் காஞ்சதுன்னு அதுக்கு சுதினம்னு பேரு. சூரியன் கணக்க உதயமே ஆகல, மழை பெய்யறது பனி அடிக்கிறது, இந்த மாதிரி சமயத்துல வந்து சூரியன் உதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது துர்தினமா போயிடும். துர்தினம்னு அதுக்கு பேர் பாஷ்யக்காரர் பார்க்கிறார், துர்தினம் வே அப்படின்னு கெட்ட நாளம். ஏன்னா சூரியன் தான் பிரகாசத்தை கொடுக்கறது, நமக்கு மனசுல இருக்கிற பயம் ராத்திரி வேலையெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ராத்திரி வேலையில தான் காமம் குரோதம் ஆத்திரம் அசூய இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாகும். கெட்ட சக்திகளுடைய பிரபாவம் ராத்திரி வேலையில தான் தெரியும், ராத்திரி வேலையில தான் நிறைய தெரியும். பிசாசுகளுக்கெல்லாம் ராத்திரியில தான் சந்தோஷம் கொண்டாட்டும், திருடங்களுக்கெல்லாம் ராத்திரி தான் கொண்டாட்டும். ஆனால் இது இருக்கு பாருங்க, பகல் சூரியன் ஒழிச்சுட்டுன்னு சொன்னோங்களேன் லோகத்துக்கே ஒரு தெளிவு வரும், காத்தால சூரிய உதயம் ஆகிற சமயத்துல ஒரு அஜப்பிரதானம் விட்டுட்டு உபஸ்தானம் பண்ணினோம்னாக்கா, உதய உபஸ்தானம் பண்ணாக்கா எவ்வளவு மனசு ஆனந்தமா இருக்கும். ஏன்னா அந்த சந்தியாவெல்லாம் அந்த காலம் சூரியன் உதிக்காட்டாக்க யாருக்குமே நிம்மதி இல்லையா, தேவதைகள்லாம் கஷ்டப்படுறாலும் பிராமணெல்லாம் கஷ்டப்படுறா, எல்லாருமே கஷ்டப்படுறா. சூரியன் உதிச்சாத்தான் லோகத்துல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறது, சூரியன் உதிக்கலன்னாக்க எந்த காரியமும் நடக்காது. அதனால சூரியன் வந்து எல்லா இடத்துலயும் பிரகாசத்தை பரப்பி கெட்டதெல்லாம் நீக்கிடணும். ஒரு வஸ்து கெட்ட வஸ்துக்கே வந்துருக்குது, அதனுடைய வாசனை துர்கந்தம் நம்மளால தாழ முடியாது, அது சூரியன் காஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அந்த கெட்ட வாசனைலாம் போகும், காஞ்சி போய் ஓரமா போயிடும். அதே மாதிரியாக சூரிய ரஷ்மிகள்லாம் வந்தாத்தான் தாவரங்கள்லாம் நல்லா இருக்கு, நல்லா வளர்றது. அதாவது இந்த இத பயிர் எல்லாம் இருப்போ சூரிய ஒளி வந்தாதான் நல்லா வளரும், இல்லாத சந்திரன் தான் வளரவே வளராது. அது மாதிரி சூரியன் உதித்தாதான் தாமர புஷ்பம் நல்லா மலருமா. அத்தண்டகர கிரண மண்டல போதித புண்டரி கமனர் சிலுந்தா கலோசனா அப்படிங்கிறார் சுவாமி. பிரம்மாவுடைய திருக்கண்ண வர்ணிக்கத்த சண்டகர கிரண, சண்டகரண ரொம்ப படுத்துறது, ரொம்ப பிரதாபத்தோடு இருக்கக்கூடிய கிரணங்கள் சூரியன், அதனுடைய மண்டலம் அதனுடைய சமுதாயம் மண்டல போதித ருசிலுண்டா கலோசனா. அதனுடைய ருச்சி அந்த தாமர புஷ்பம் மலர்றது. அந்த தாமர புஷ்பத்தினுடைய அழகு கூட பெருமாளுடைய கண்ணழகு அப்படியே அடிச்சிடுமோ தாமர புஷ்பத்தினுடைய அழகு கூட. அதனால சூரியன் இல்லாட்டா அது வரவே வராது. அதனால சூரியன் இருந்தா தான் என்னைக்கும் நல்ல தினம், சுதினம் அப்படின்னு சொல்ற. சூரியன் இல்லாட்டாக்கா துர்தினம் அது. அதனால துர்தின காலத்துல சூரியனை பார்க்க முடியறது இல்ல, பிரகாசிக்காத லோகமே. சந்தியாவந்தனம் பண்ண முடியாது, மாத்தியானிகம் பண்ண முடியாது, பெருமாள் ஆராதனமும் அப்படித்தான், எல்லாமே அப்படித்தான். அது அந்த மாதிரி அது அந்த மாதிரி அது. அதனால அந்த மாதிரி சமயத்துல நீ என்ன சொல்லுவேன், இது உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் ரெண்டு பேருக்கும் அதான சமாதானம். அந்த மாதிரிதான் இங்கேயும், அந்த மாதிரிதான், அந்த மாதிரிதான் இங்கேயும், அந்த மாதிரிதான் இங்கேயும். என்ன அப்படின்னா மழை பெய்ஞ்சாலும் அந்த சமயத்தில் சூரியன் உதிக்கிறது இல்லை, ஆனால் அதனுடைய தாபம் கொஞ்சம் இருக்குதான் இருக்கு. நல்ல மழை பெய்ஞ்சா கூட சரி, நமக்கு குடும்ப சில சமயத்தில் இருக்கும், சில சமயத்தில் நமக்கு என்ன இருக்கும்னாக்கா வேர்த்து கூட போகும். நல்ல மழை பெய்யும், நல்ல மழை பெய்யும் வேர்த்து கூட போகும். ஏன் வேர்த்து போச்சு, வேர்த்து போனது ஏன் வேர்த்து போச்சு, அதான் மழை பெய்யறது அப்படின்னா அதனுடைய சூரிய ரஷ்மியினுடைய தாபம் இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் நமக்கு தெரிய பேர்த்து போகிறதுனா இருக்கு. அதனால இந்த பகல் பகல்ல நிழல் அத மாதிரி அந்த கோடைக்காலத்துல ராத்திரி இத மாதிரி சமயங்கள்ல பாருங்க, இத மாதிரி சமயங்கள்ல நம்ம சூரிய ரஷ்மியை அனுபவிக்கிறோம் கஷ்டத்தை, அது லோகத்துல இருக்கு. அதே மாதிரிதான் வந்து ஹேமந்தரத்தோட மார்கழி மாசம் தை மாசம்லாம் குளிர்காலம் பனிக்காலம். அந்த பனிக்காலத்துல பகல்ல சூரியனையே பார்க்க முடியாது, பார்த்தாலும் வெயிலே தெரியாது. வெயில போய் நிக்க மாட்டோமா அப்படின்னு தோணிடும், அந்த மாதிரி தோணிடும். அவ்வளவு குளிர் இருக்கும், அப்புறம் சூரியனுடைய ரத்னம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு பிரதாபமே இருக்காது, இருக்கவே இருக்காது. ரஷ்மி இருக்கு, லேசா இருக்கும், அந்த மாதிரிதான் இங்கேயும். அதனால எப்படி பார்த்தாலும் சரி, ரஷ்மி இல்லைன்னு உன்னால சாதிக்க முடியாது. இப்போ இந்த லோக லௌகிகமா பாருங்க, இப்ப உங்களுக்கு 9 மணியோ 9:30 ஆயிட்டு காத்தாது. நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், நம்ம மாத்திர போய் 7:30 இன்னும் ஆறுது, 7:20 7:22 தெரியாது உங்களுக்கு காத்தார். இங்க சூரியன் இல்ல பாக்கல, ஆனா அங்க இருக்கு உங்களுக்கு. நீங்க சூரியனை நீங்க பார்த்துதான் இருக்கீங்க, சூரியனை பார்த்துட்டு அதனுடைய தாபத்தையும் அனுபவிக்கிறீங்க, எல்லாத்தையும் பண்ணிடு பார்த்துதான் இருக்கீங்க. அதனால இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இல்லை, ஆனால் பிரதாபம் மாத்திரம் எல்லா இடத்துலயும் இருக்கு. எங்க சூரியனை நேரம் பார்க்கிறோமோ அங்க சூரிய கதிர்கள் ரஷ்மிகள் கிரணங்கள் அவைகளுடைய பிரதாபத்தை அதிகமா பார்க்கும், எங்க பார்க்கலையோ அங்கு குறைவா பார்க்கும். மற்றபடி ரஷ்மி இல்லை அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது. அதனால இந்த ரஷ்மிகளை பிடிச்சிட்டுதான், அதை பிடிச்சிட்டுதான் இவன் போறான். கொஞ்சம் அழகா நினைச்சு பாருங்களேன், ஒரு கயிறு கட்டி வச்சிருக்க மாடியில இருந்து, அந்த கயிறுல இருந்து ஏற செய்வே நமக்கு பயமா இருக்கு, கீழே விழுந்துருவோமோ அப்படியோ இப்படியோ அப்படின்னு. ஆனா ஒரு முக்தன் இந்த உடம்பை விட்டு கிளம்புறான், கிளம்பிச்சு சூரியனுடைய ரஷ்மிகள் கிரணங்கள் அழகா ஒளிந்துட்டு இருக்காரு, பிரகாசிச்சுட்டு இருக்கு. அந்த கிரணங்களை பிடிச்சுட்டே இவன் மேல போறான்னாக்கா எவ்வளவு அழகா இருக்கும் நினைச்சு பார்த்தா, என்ன அழகா இருக்காது, அதை நினைச்சாலே ஆனந்தமா இருக்கு. இது மாதிரிலாம் எப்ப கிடைக்கும் அப்படின்லாம் தோன்றது. அந்த மோக்ஷனுடைய பிரபாவம், வித்யனுடைய பிரபாவம், அது என்ன பண்றதுன்னாக்க நமக்கு அழிச்சுட்டே போறது மேல. அந்த கிரணங்களை பிடிச்சுட்டே போறான். எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு கேள்வி வரக்கூடாது. ஏன்னா வித்தியனுடைய மகாத்தியம், இவனுக்கு வந்த சக்தி இந்த முக்தனுக்கு, அதனால அவன் ஆனந்தமா போறான். அதனால சூரிய கிரணங்கள்ன்றது எப்பொழுதும் இருக்கு, அந்த சூரிய கிரணங்களை வச்சுட்டுதான் போவான். ராத்திரியில வந்து இது மரணம் இருக்கே வந்ததுன்னாக்கா சூரிய கிரணம் இருக்காதுன்னா கேள்வியே வராது. அதெல்லாம் காட்டணும். ஏதையிரேவ ரஸ்மிபிகி ஊர்தம் ஆக்கிரமதே, ஏதையிரேவ ஏவகாரம் போடு, இந்த ரஸ்மிகளால்தான் இவன் மேலே எழும்பி போகிறான் அப்படின்னு இருக்கு. அவைகளால் தான் இவன் போறான்னு சொன்னாக்க அந்த ஏவகாரத்துக்கு அர்த்தம் சொல்லணும். நீங்க ஏவகாரத்தையே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா அதுக்கு அர்த்தம் வந்து சங்கோச்சம் பண்றீங்க. இங்க சங்கோச்சம் பண்ண வேண்டிய பிரமேயமே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா பகல்ல இருக்கு, ராத்திரில இருக்கு, நிழல்ல இருக்கு, மழை காலத்துல இருக்கு, குளிர் காலத்துல இருக்கு. குளிர் காலத்துல பகல்ல கூட வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதனால இல்லைன்னு சாதிக்கவே முடியாது. அதனால அர்த்த சங்கோஜம் பண்ணாமல், அர்த்த சங்கோஜம் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து சர்வாத்தனா, அர்த்த சங்கோஜம் இல்லாம சர்வாத்தனா இவன் அந்த சூரிய ரஸ்மிகள் இருக்கே அவைகளை பிடிச்சிட்டுதான் இவன் மேலே ஏறுகிறான். இல்லாத போனா அவனால முடியாது. இதுதான் கிரமம். ஏன்னா இது நமக்கு சுருதி சொல்றது. அப்படி பார்த்தா நீ லௌகிக யுக்தியே கேட்கலாம், அது எப்படி ரஸ்மியை பிடிச்சுன்னு போக முடியும், ரஸ்மியை பிடிச்சுன்னு போக முடியுமாண்ணா அப்படின்னு நீ கேள்வி கேட்கலாமே. அதையும் நீ கேட்கல, நீ என்ன சொல்ற, சாஸ்திரம் சொல்லிட்டு சொல்ற. அதே சாஸ்திரம் தான் ஏவகாரம் போட்டு, ஏவகாரம் போட்டுடுவே. அந்த ஏவகாரத்தினால இந்த ரஸ்மிகளை கொண்டு தான் இவன் போகிறான், ரஸ்மிகளை கொண்டு தான் இவன் போகிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அதனால ரஸ்மியனுசாரம், ரஸ்மியனுசாரி அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றார். ரஸ்மியை அனுசரிச்சுதான் இவனுடைய கவனம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்லோகம் தெரிவிக்கலாம். ஏதைரேவேதி வாக்கியே தினகர கிரணாலம்பனேனோத்வயானம் யத்ரோக்தம் யோகினஹ சத்தியநமிர்தி நியதம் முமுக்ஷுவான உபாசனம் பண்றோம். உபாசனம் எல்லாத்துக்கும் உண்டு, ஐஸ்வர்யார்த்திக்கும் உபாசனம் உண்டு. அந்த மாதிரி இவன் கைவல்யார்த்தி அவனுக்கும் உபாசனம் உண்டு, மோட்சத்துக்கும் உபாசனம் உண்டு. அதனால முமுக்ஷு, முமுக்ஷுன்னு அர்த்தம் யோகின்னாக்க மோட்சத்தை விரும்புகிறவன். மோட்சத்தை விரும்புகிற முமுக்ஷு இருக்கானே அந்த யோகிக்கு ஏத இறைவேதி வாக்கியே, ஏத இறைவரஸ்மிபிஹி ஊர்த்வம் ஆக்கிரமதே, இந்த சூரிய ரஸ்மிகள் இருக்கே அவைகள்னாலதான் ஊர்த்வம் மேலே இருந்து ஆக்கிரமதை கிளம்பி போகிறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதுல ஏவகாரம் இருக்கு. அந்த ஏவகாரத்துக்கு ரெண்டு பேரும் அர்த்தம் சொல்லுவோம், ஒரு பட்சியம் சொல்லணும், சித்தாந்தியும் சொல்லணும். அந்த வாக்கியத்துல தினகர கிரண ஆலம்பனேன, தினகரன் சூரியன், அதாவது பகல் பண்ற, பகலை பண்றான். பகலை பண்றதுனால இவனுக்கு சூரியனுக்கு தினகரன் பேர். தினம் கரோசி தினகரன், பகலை பண்றான் அதனால தினகரன். அந்த தினகரனான சூரியன் அவனுடைய கிரண ஆலம்பனையின, அவனுடைய கிரணம் இருக்கு பாருங்கோ, அதனுடைய ஆலம்பனம் அந்த கிரணங்களை பிடிப்பு, கிரணங்களை பிடிச்சிட்டுதான் ஏறான் மேலே எழும்பி போறான். அதனால கிரண ஆலம்பனையின, ஆலம்பன பிடிப்புன்னு. பிடிப்பு இங்க என்னன்னா சூரியனுடைய ரஸ்மிகள் தான், கிரணங்கள் தான் பிடிப்பா இருக்கு, அதை பிடிச்சிட்டு தான் போறான். ஆலம்பனையின சூரிய கிரண ஆலம்பனையின, ஊர்த்வயானம் ப்ரோக்தம். எந்த எது எந்த ஊர்த்வயானம் மேலிருந்து கிளம்பி போறது, யானம்னா கவனம்னு அர்த்தம், போறது மேல போறது, பரமபத்துக்கு மேல போறது. புரோக்தம் ரொம்ப சிறப்பாக சொல்ல, உக்தம் புரோக்தம் சிறப்பாக சொல்லப்பட்டதோ தெரிவிக்கப்பட்டதோ உபனிஷத்துல, அது தது அது சூரிய, அதாவது சூரிய கிரகணங்களை சில கிரகணங்களை பிடிச்சிட்டு மேல இருந்து போகிறான் அப்படின்னு சொல்றது நிஷி அயுக்தியா. நிஷி ராத்திரியில அயுக்தியா அது பொருந்தாது, ராத்திரியில பொருந்தவே பொருந்தாது. ஏன் பொருந்தாது? ராத்திரியில சூரியன் இருக்காது, சூரியன் இல்லாததுனால அதனுடைய கிரணமே இருக்காது, கிரணம் இல்லாததுனால எப்படி பொருந்தும் அது? அதனால ராத்திரியில சம்பவிக்காது. அதனால நிஷி அயுக்தியா, ராத்திரியில யுத்தம் இல்லை, பொருந்தி இல்லை. அதனால தினமிருத்தி நியத்தம், தினமிருத்தி பகல்ல மிருத்தி, மரணம் அடைஞ்சா அப்பதான் அவைகளை பிடிச்சிட்டு போவான். பகல்ல பரம்பிருஷ்ணாக்க அந்த சூரிய ரஷ்மிகளை பிடிச்சிட்டு தான் இவன் கிளம்புவான், இல்லைன்னா இவனால போக முடியாது பகல்ல மாத்திரம். அதனால திவா மரண விஷயம் பகல்ல மரணிச்சான்னாக்க அந்த விஷயமா தான் இங்க அர்த்தம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால ஏவகாரத்துக்கும் நாங்க அர்த்தம் சொல்லிவிட்டோம், ராத்திரியில சூரியன் இருக்காது அப்படின்றதுக்கும் சாமஞ்சஸ்ன்னு சொல்லியாச்சு. அதனால இவன் ரசையை கொண்டு போறான் எப்போன்றதையும் சொல்லிட்டோம். அதனால நாங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு புறப்பட்டு சொல்றான். இப்ப இவ்வாறு சொன்னையா சொன்னது என்ன, இந்த மாதிரி நீ ஆட்சேபம் பண்ணக்கூடாது, அது சரியானது இல்ல. ஏன் அண்ணி, அதாவது பகல் பகல்ல அர்த்தம் அண்ணி அப்படின்னா பகல்ல, பகல்ல சாயா ரொம்ப, ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் இந்த வேப்ப மரம் புங்க மரம் மாமரம் ஆலமரம் இவைகள்லாம் பார்த்தாக்கா அப்படியே அடைஞ்சிருக்கும், இலைகள்லாம் நிறைய அடைஞ்சிருக்கும். அப்படி அது அடைஞ்சிருந்து வச்சுக்கோங்க, ஒரு துளி கூட சூரிய கிரணம் வந்து கீழே விழாது, அப்படியே ஜெல்லுன்னு நன்னா இருக்கும். நீங்கெல்லாம் கிராமத்துல இருந்துருக்கீங்களாம் தெரியாது, அடைய கிராமத்துலாம் இருந்தேன், 15 வயசு வரைக்கும் கிராமத்துல தான் இருந்தேன். அப்பெல்லாம் அழகழகான மரங்கள் எங்க கிராமத்துல, அந்த கிராமத்துல அந்த மரத்தையும் கிழப்ப உட்காந்துருவோம், அங்கதான் விளையாடிட்டு இருப்போம், நல்ல நிழல் கிடைக்கும், ஆனந்தமா அந்த நிழல்ல சொற்கொள்ளவும் விளையாடிட்டு இருப்போம். அது எப்படி வெளிச்சமே இருக்காது, வெளிச்சமே சூரிய கிரணமே படாதுங்க. அந்த மாதிரி சாயாசு புதர் இதெல்லாம் பார்த்தோம்னாக்க அங்க சாயான்னு நிழல், அந்த நிழல் எல்லாம் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, சூரிய கிரணம் இல்லதான் அந்த இடத்துல, ஆனாலும் கூட அங்க உஷ்ணம் தெரியும், உஷ்ணம் தெரியும், நிழல் இருக்கேற்றது உஷ்ணம் தெரியும், உஷ்ணம் நன்னாவே தெரிஞ்சு நாங்கெல்லாம் வேர்த்து போயிருக்கு, என்ன அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ராத்திரிஷ்பபி, ராத்திரியில கூட எந்த தேசமா இருந்தாலும் கூட சரி, ராத்திரியில கூட வாசல்லையும் உட்கார முடியாது, உள்ளேயும் உட்கார முடியாது, ஃபேனை போட்டுனா உட்கார முடியாது, ஏசியை போட்டுனா கொஞ்சம் இதமா இருக்கு, ஆனா அதுக்கு உடம்பு கிடையாது. அதனால நமக்கு ராத்திரியில கூட இந்த உஷ்ணமானது நன்னா நமக்கு தெரியறது, எல்லா தேசங்களையும் அது விசேஷம் தான், எல்லாம் தெரியுது. அதனால லிங்காதி லிங்கம் அடையாளம், என்ன அடையாளம், பகல்ல என்ன, பகல்லையே நிழல்ல என்ன, மர நிழல்ல என்ன, அந்த மாதிரி போற காலத்துல ராத்திரியில அப்பவும் என்ன, அந்த மாதிரி சமயத்துல லிங்காதி அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம், அவுஷ்ணியாதேவ லிங்கா உஷ்ணம், அந்த சூரிய உஷ்ணம் இருக்க ஒளி அது இருக்குது, நமக்கு உஷ்ணம் தெரியறதே, அவுஷ்ணியாதேவ லிங்காது, அந்த லிங்க இருக்கு அடையாளம் இருக்கு. அந்த காரணத்தினால லகுதராக நிறைய தெரியாது, புடமா வெயில் தெரியாது, ஆனால் வெயில் தெரியும், கிரணங்களுடைய பிரதாபம் நமக்கு தெரியும், அது லகுதரமா இருக்கும். லகுன்னா சுலுவா இருக்கும், ரொம்ப சாதாரணமா இருக்கும். வெயில நடந்து போறதுக்கும் ஒரு நிழல்ல நடந்து போறதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதனால நிழலையும் எரியும், ஆனா தலை காயாது, உடம்பு காயாது, ஆனாலும் கூட சூட தெரியும். அது லகுதரமானது. ராத்திரியில கூட அந்த மாதிரி வரும், அவசியம் லகுதரமா இருக்கும். அதனால லகுதராக ரஸ்மயாக சூரியனுடைய கிரணங்கள்லாம் லகுதரமாக இருக்கும், குறவா இருக்கும். அந்த மாதிரி சந்தி இருக்கு, அவைகள்லாம் இருக்கின்றன, கிரணங்கள் இருக்கின்றன. அது நீ வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உனக்கும் அனுபவம் இருக்கு, எனக்கும் அனுபவம் இருக்கு, எல்லாரும் அதை அனுபவிக்கும். லோகத்துல எல்லாமே அனுபவ ரீதியா தான் சாஸ்திரமே சொல்லும், அனுபவம் இல்லாம சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. அதனால அது இருக்கும். இல்ல இல்ல மழை அந்த மாதிரி சரத் ருத்து மாதிரி ஹேமந்த் ருத்து அந்த சமயத்துல ராத்திரி இந்த மாதிரி சமயத்துல அவசியமே இல்லையே. அதாவது கார்த்திகை மாசம் ஐப்பசி மாசம் மழை பெய்யத்த, கார்த்திகை மாசம் சரத் ருதுல அந்த மாதிரி ஹேமந்த் ருத்து ஹிமகாலம் ஹிம பனி பெய்யற சமயத்துல அந்த சமயத்துல பகலையும் சரி ராத்திரியிலையும் சரி அப்போ அவுஷ்ணியம் நோபலத்தியதை அவுஷ்ணியமே இல்லையே. சாதாரணமா குளிர் போத்துக்குறோம் சொன்னமே, அதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவே அப்படின்னா ஏத்தது. இந்த அவுஷ்ணிய அனுபலம் வருஷாதி ராத்திரோ தாப்போன எதி, இந்த மாதிரி மழை காலங்கள் சரத்காலங்கள்லாம் தாப்போன எதி, எதி தாப்பகான பவதி, அப்ப தாபம் இல்லையே அப்படின்னு கேட்டையாக்க ஏத்தது. இந்த அவுஷ்ணிய அனுபலம் படம் இந்த உஷ்ணம் இருக்கே அதனுடைய அடைதல் இல்லாதது, அது ஹிமதின ஹிமதினம் அதாவது பனியோட சேர்ந்த தினம். அந்த சமயத்துல தாபம் வந்து வரதில்லை, தாபம் வரதில்லை. வெயில் காலமா இருந்தா கூட ராத்திரியில பஸ்ல போறோம் ட்ரெயின்ல போறோம் அந்த சமயத்துல ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து ஜில்லுதான் காத்தடிக்கிறது. ஏன்னா அந்த வேக போக போக போக அதனுடைய பணியெல்லாம் கூட தெரியுது, அந்த பணியினால அபிபவம், அதனால அது மூடப்படுறது. அப்படி மூடப்படவே நமக்கு தாபமானது தெரியல. ஹிமதினம் நியாயம் பணி இருக்கிற நாள் அந்த சமயத்துல சூரியன் காயதான் காஞ்சின் இருக்குது. இப்போ வடக்கெல்லாம் கேரளா வடக்கெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், இனிமேல் மழை காலம் வர ஆரம்பிச்சிடும். ஆனா தமிழ்நாட்டு பக்கத்துல காஞ்சும் கிடக்கும், திருப்பதியெல்லாம் இவ்வளவு வெயில் இருக்கும். இப்ப பாருங்க அங்கெல்லாம் மழை பெய்யறது, அங்க ஜில்லுன்னு இருக்கும். நம்ம ஊர்லயோ அப்படியும் கிடையாது, தமிழ்நாட்டுலாம் காயறது. இப்ப அந்த வெயிலுக்கு என்ன சொல்றது, ஒரு இடத்துல காயறது ஒரு இடத்துல காய இல்லை அப்படின்னு, அங்க மழையானது அந்த வெயில் காயறது அது தடுக்கிறது, அங்க தடுக்கிறது. இங்கேயோ அப்படி இல்லை, மழையே இல்லாததுனால பனியே இல்லாததுனால இந்த சமயத்துல வெயில் நல்லா தப்பிக்கிறது, அப்படி தாபத்தை கொடுக்கிறது. அந்த மாதிரிதான் இங்க ஹிமமானது என்ன பண்றது, ஹிமம்னா பனி, அந்த பனி இருக்கிற நாள்ல பனியானது என்ன பண்றது அப்படின்னாக்கா தாப் அந்த சூரிய தாபம் இருக்கு பாருங்க கிரணம் அவைகளை அது அடிச்சுடுறது. அந்த பனி பட்டுப்பட்டு வரவே நமக்கு இது இல்லை, வெயில் தெரியல. அதனால அதனால சூரிய கிரணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்கு. இமத்தினால அவைகள்லாம் அபிபவமா ஆயிடுறது. அதனால இங்கேயும் அப்படித்தான் சூக்ஷமா இருக்கு. அதாவது பகல்ல கூட வெயில் இருக்கு, ராத்திரியிலையும் சூரிய கிரணம் இருக்கு, எல்லா சமயத்திலும் இருக்குது. அந்த மாதிரியாக வருஷம் மழை பெய்யற சமயத்துல ராத்திரியில பனி இருக்கச்ச சரத்ருதுல இந்த மாதிரி காலங்கள்லாம் கூட இந்த மாதிரி வெயில் இருக்கு, சூரிய கிரணங்கள் இருக்கு, ஆனால் மழை முதலானவற்றினால அவைகள் மூடப்படுகின்றன. அதனாலதான் நமக்கு குளிர் தெரியுது, இது தெரியல, வெயில் அவ்வளவு தெரியல. ஆனா சூக்ஷமா இருக்கு, சூக்ஷமா இருக்கிறதுனால இந்த மாதிரி நேயம் இந்த மாதிரி சமாதானம் சொல்லணும். அதனால சூரிய கிரணங்கள்ன்றது இல்லை அப்படின்னு எந்த இதனாலையும் சொல்ல முடியாது. சூரிய கிரகணங்கள் இருக்கு, சூரிய கிரகணங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு இந்த ரஷ்மிகளை பிடிச்சிட்டுதான் இவன் போறான் மேலே எழுந்தி போறான் அப்படின்னு சொல்றது. அதனால ரஷ்மி சாரின்னு சூத்திரகாரன் அதிகரணம் பண்ணது சரி. என்ன உபரிஷத், உபரிஷத்து அதை மாதிரி சொல்லிடுச்சு. ஏதீரேவ ரஷ்மிபிஹி ஊர்த்வம் ஆக்கிரமதே அப்படின்னு அது சொல்லிடுச்சு. அப்படி சொல்றதுனால இந்த இது இந்த கிரமத்துலதான் போறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால இந்த அதிகரண சாரத்தை அழகா சாதிக்கிற சுவாமி. இந்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஏதீரேவேதி வாக்கியே தினகர கிரணாலம்பனோத்வயானம் எப்ரோக்தம் யோகினஸ்தது தினமிருதி நியதம் நிச்சயுக்தேதி சென்ன அன்னி சாயாசு ராத்ரிஷ்வபிஹி லகுதரா தஸ்மயஸ்ஸந்தி லிங்காத் தாபோ வருஷாதி ராத்ரோ நயதி இமதனநியாயதோ நேயமேதத். இந்த அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம் ரஷ்மி அனுசாரி அப்படின்னு சூத்திரம். ரஷ்மி ரஷ்மியை அனுசரித்து இவன் போகிறான், ரஷ்மியை அனுசரிச்சுதான் போறான் இவன், ரஷ்மி இல்லாம இவன் போக முடியாது. ஏன் அப்படின்ன, சூரிய ரஷ்மிகள் இருக்கே அதுதான் இவனுக்கு ஆலம்பனமா இருக்கு, அந்த ஆலம்பனத்தை சென்றுதான் இவன் போறான். அதனால ரஷ்மி அனுசாரி ரஷ்மியை அனுசரித்தே இவன் போகிறான். அதனால இந்த கதி இந்த உடம்புல இருந்து விடுபட்டு கிளம்பச்ச சூரிய கிரணங்களை பிடிச்சிட்டு தான் இவன் போவான்றது தவறே கிடையாது, இது சரியானதே. அது ஏன்னா இத்தனை யுக்திகள் சொல்றோம் இவைகள்னால இது. அதனால ரஷ்மியை அவனந்தித்துதான் இவன் போகிறான் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினுடைய சூத்திரத்தினுடைய சாரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. அஸ்வத் குரு பரம்பராயே நமஃ.